శ్రీమహావేంకటనాథార్యకవితీకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తా సతాహృది యత్వాంకురతిపర్యంతతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమ విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం తయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్ భాగవతత్ల దశమస్కంధత్ల ఉత్తరార్థత్ల కృష్ణనుడయ లీలగల నాన్న పాత్రం అద్భుతమான விஷயங்கள். இந்த குருட்சேத்திரத்துல போய் சூரிய கிரகண சமயத்துல புண்ணியதீர்த்த ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு துவாரகையில வந்த பிற்பாடு அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினதை கேட்டுட்டு அந்த மகர்ஷிகளுடைய வாக்குனால கண்ணன் தான் இந்த சம்சார நிவர்த்திக்கும் காரணம் என்பதை வசுதேவர் நன்னாக உணர்ந்துண்டு அந்த கண்ணனையே ஸ்தோத்திரம் பண்றேன், நான் உன்னை பிள்ளையா பாக்கலப்பா, உன்னை பரம புருஷனாக நான் பாக்குறேன்னு எல்லாம் சொல்லி சொல்றேன். அப்பெல்லாம் சொன்ன பிற்பாடு அதுக்கெல்லாம் கண்ணன் சொன்ன பதில் எல்லாம் நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். கடைசியில சொல்ற ஆத்மா கேகா ஸ்வயம் ஜோதிஹி நித்யா அந்யஹா பிராகிருதை குணைஹி ஆத்மசிருஷ்டை சத்ருதேஷு பூதேஷு பகுதேயதே கம்வாயு ஜோதிராபு భూ తత్కృతషేషు యథాశయం ఆవిష్కృతాల్పభూరి ఏక నానాత్వం వ్యాప్యసావపి. అంటది పెరుమాళ్ ఆత్మ అంటది ఉన్నే ఉన్నదా, అదావద్దు పరమాత్మ తాం ఉన్నదా, ఇవర్దా ఎల్లారుకుమే ఆత్మావాగ ఇరుందిరుక చేతనా చేతనంగళ్ళ ఇవరికి శరీరమాగ తిరగ్రన. அப்போ ஆத்மாவா எல்லாவற்றையும் சாதனம் பண்ணுபவராக இருந்துட்டுவார். ஆத்மா கேகா ஒத்தர் தான், யாருன்னா அவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், அவன்தான் பரம் ஜோதிஷாக இருந்துட்டுக்குவார், அவர் நித்யா அழிவில்லாதவராக இருக்கவர். இப்படிப்பட்ட பிராகிருத குணங்களோடு இருக்கக்கூடிய சேதனா சேதனங்களுக்கு எல்லாமும் அவ எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்ந்து கொண்டு பகுதா இதே அவருடைய சங்கல்பத்தினால அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு அவர் பல அவதாரங்களை எடுக்கிற அவதாரங்கள் அவர் பல அவதாரங்கள் எடுக்கிறதோடும் இல்லாத பகுத்தாம் பிரஜாயே ஏத்தேன்னு பிரம பலவாகவும் ஆகின்ற அவரே தான் எல்லாம் ஆறேன்றதெல்லாம் பத்தி இந்த வேதாந்தத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறார் கண்ணன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்திருக்கா தேவகி. தேவகிக்கு கண்ணனிடத்துல ஒரு பக்தி விசேஷம், அதாவது எல்லாம் இவர் பேசுறது அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுருக்கா. கேட்டுருக்கச்சே அவளுக்குன்னு சில ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுறது, அந்த எண்ணங்களை இப்ப வெளிப்படுத்துற தேவகியினுடைய பிரார்த்தனை இன்னைய தினத்துல நாம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். மகாபாரதத்துல வரச்சே மார்க்கண்டேய மகர்ஷின்னு ஒரு மகர்ஷி இருந்த, அவருக்கு எப்பவுமே மார்க்கண்டேய அகண்ட யௌவனம்னு சொல்லி சொல்றது. மார்க்கண்டேயருடைய பத்னி ரொம்ப ரொம்ப மகாபதிவிரதை, அந்த மகாபதிவிரதையாக இருக்கிறபடினால அவரு கால விசேஷத்துல மார்க்கண்டேயருக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு மரணம் ஏற்படுற மாதிரி அவருடைய ஒரு நிலை. அவளுடைய பாதிவிரத்தினால அவ பிரார்த்தனை பண்ணி என்னைக்கும் ஒரே 16 வயசாகவே இருக்கும்படியாக, 16 வயசுக்கு மேல போனாதானே 18 வயசுல மரணம்னாக்க 16 வயசாவே இருந்துருக்கேறான் அவன். இது அகண்ட யௌவனம்னு அந்த யௌவனம்ன்றது குறையாமல் இருக்கிறதுன்னு அப்படி மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் பரம பாகவத திருமண்டத்துல பக்தி இருக்கிறவ. அந்த மார்க்கண்டேயர் ஒரு சமயத்துல கண்ணனை பார்த்து கேட்கிறேறான், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீலையெல்லாம் பார்த்திருக்கா. ராமாவதாரத்துல இருந்த ஜாம்பவான் ராமாவதாரத்துல ராமனோட இருந்தவர், ராமரை சேவிச்சவர், கிருஷ்ணாவதாரத்திலையும் அதே ஜாம்பவான் தான். இந்த சமந்தகமணி இதுல வரைச்சே கண்ணனோட சண்டை போட்டு அப்புறமா அத ராமன் வேற இல்ல கிருஷ்ணன் வேற இல்லன்னு உணர்ந்து தன்னுடைய குழந்தைய ஜாம்பவதியே பரிணயம் பண்ணி வைக்கிறேன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி பெருமாளுடைய சில சில அவதாரங்கள்ல சில பேர் எல்லாம் பார்த்திருக்கா, அவ பார்த்தவ பார்த்து சொல்றது, அவ பார்த்து சொல்றது, அவ பார்த்து சொல்றதுன்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. மகா பிரளய காலத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளியிருப்பேன்றத யாருமே பார்த்தவா கிடையாது. ஏன்னா எல்லா சேத்தன சேத்தனங்களும் எம்பெருமானுடைய திருமேனியிலேயே அடங்கிட்டுவா. அச்சித விசிஷ்டான் பிரளயன்னு சொல்ற மாதிரி அச்சேதனங்களுக்கும் சேத்தனங்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே பெருமாளுடைய திருமேனியில இருந்துட்டு இருக்கா. சூக்ம ரூபத்துல எல்லா சேத்தன சேத்தனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னு தெரிவிக்க முடியாது, ஒன்னும் தெரியல. இவருக்கு ஒரு விபரீதமான ஆசை, அந்த மகா பிரளய காலத்துல நீர் எப்படி இருந்திருப்பு, அதை நான் எனக்கு தெரிவிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொல்லி சொல்றது, இங்க முதலாந்தகத்துல சொல்லிட்டு ஒரு ஐதிஹியம் சொல்லி சொல்லுவா, இங்க மகர்ஷி எழுந்தே திருமணம் ராமனிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தியோட எழுந்துள்ள இருந்தேனாம். அப்போ ராமர் புஷ்ப விமானத்தில் திரும்பி வரச்சே அந்த மகர்ஷிக்கு சாட்சாத்காரம் மாறுது. அப்ப ராமரை பிரார்த்தனை பண்றேனா, சீதா விவாக காலத்துல நீர் எப்படி இருப்பாரோ அப்படி சேவை சாய்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேனா. அது பிரகாரம் வலது பக்கத்துல சீதா இருந்துட்டு சீதா விவாக காலத்துல எப்படி எழுந்துள்ளோ அப்படி சேவை சாய்க்கிறேன்னு ஒரு ஐதிஹியம் சொல்லுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தருக்கு எப்படி எப்படி இருக்குமோ அப்ப எப்படி சேவை சாய்க்கிறோம் அந்த மாதிரி சாய்க்கணும்ன்றதெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுறது. மார்க்கண்டேயருக்கு மகா பிரளய காலத்துல நீர் எப்படி சேவை சாய்ப்பாரோ அது மாதிரி சேவை சாய்க்கலாம் நேரம். அப்புறம் அப்படியே அந்த மகா பிரளய காலம் எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாகறதுன்னு இருக்கு. எங்க பார்த்தா வேற ஒண்ணும் ஜலம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுல அப்படியே அல அப்படியே முதல் இந்த போயிட்டே இருந்துட்டு இருக்கு, அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. அது நடுவில் இவர் பெருமாள் எழுந்துள்ள இருக்கே, கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேசயந்தம் படத்தை பத்திரத்தில் புடேசயானம் பாலம் முந்தம் மனசாஸ்மரானின்னு சொல்லி கரார விந்தேன பதார விந்தம்னா ஒரு பிஞ்சு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு நாலு மாசம் மூணு மாசம் குழந்தை, இன்னும் அதுக்கும் சின்ன குழந்தை, அந்த விரல்லாம் இன்னும் தனியா பிரியவே இல்லை, அந்த விரல்லாம் அப்படி அப்படியே இருந்துருக்கு. அந்த கால் விரல எடுத்து கரரவிந்தேன் இந்த கை விரலால கையால இந்த காலை பிடிச்சுண்டு விரலை போட்டுண்டு செப்பங்க குழந்தைகள்லாம், அது எந்த விரல போட்டுருக்குன்னா கால் விரல செப்பறான். அந்த பதார விந்தம் அந்த வலது காலுடைய கட்ட விரல் அவ்வளவு சுவாதீனமா இருந்துருக்கு. அந்த கட்ட விரல எடுத்து வாயில வச்சிருந்து முகாரவிந்தே வினிவேச எந்தம் பட்டத்தை பட்டத்திரத்தை புட்டேசையானு இங்க அப்படி ஒரு ஆள் எல்லாம் மேல சைனிச்சிருக்கிற அந்த பெருமாள் பாலம் முசந்தம் மனதாஸ்மரான்னு சொல்ற மாதிரி மார்க்கண்டேயனுக்கு சேவை சாட்டே என்பது மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி இங்க ஒரு பாகவதத்துல ஒரு நிகழ்ச்சி வருது. இது கண்ணனுடைய பெருமையை பத்தி தள்ளத்துல ஏதோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கச்சு தேவகிக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. தேவகி கண்ணன் இடத்துலயும் பலராம இடத்துலயும் ஒரு கோரிக்கை வைக்கிற, அந்த கோரிக்கை அதை எப்படி பெருமாள் அதை நிறைவேற்றுறேன்றத நம்ம இன்னைய தினத்துல பார்க்க போறோம். ஏவம் பகவதா ராஜன் வசுதேவ உதாசதாக சுருத்வா வினட்டான் வினஷ்ட நானாதி தூஷ்ணீம் பிரீதமனாக்கிய பூது அசதத்ர குரு சிரேஷ்ட தேவகி சர்வதேவதா ஸ்ருத்வா அநீதம் குரோ புத்திரம் ஆத்மஜாபியாம் சுவிஸ்மிதா கிருஷ்ணதாமோர் கிருஷ்ணராமோ சமாஸ்ரஹவ்யா புத்திரான் கம்ச விஹிம்சிதானே ஸ்மரந்தி கிருபணம் பிராஹ வைஹிக்லவ்யாத ஸ்ருலோச்சனாஹ. பரீட்சித்து மகாராஜாவை பார்த்து தானே சுக்கர் சொல்லிட்டு இருக்கே, பரீட்சித்து மகாராஜாவை பார்த்து சுக்கர் சொல்லச்சே சொல்ற ஹே குரு சிரேஷ்டான்னு சொல்லிட்டு வரே. தேவகி சர்வதேவதா, தேவகி சர்வதேவதாத்மக, அதாவது எல்லா தேவதைகள் ரூபமாகவும் இருந்துட்டு இருக்கிறவர் பெருமாள் கண்ணன். பலராமன் இவள்லாம் இவாளுக்கும் அவதார ஸ்தலமாக இருந்தவள் தேவகி. ஆகையால அந்த அவதார ஸ்தானமாக இருக்கிறபடினால அவளையே சர்வ தேவதையாக சொல்லி சொல்ற. அந்த தேவதை கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம், அதாவது சர்வ தேவதையாக இருந்திருக்கிற தேவகி கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம், நான் ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், குரு புத்திரம் ஆத்மஜாபியம் சுவிஸ்மிதா, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிற கண்ணன் பலராமன் இவா ரெண்டு பேரால குரு புத்திரம் ஆனீதம், சாந்திபுரி மகர்ஷியினுடைய பையனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டேன்றது நான் கேள்விப்பட்டேன். சாந்திபுரி மகர்ஷியினுடைய விருத்தாந்தத்தை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். குருகுல வாசம் பண்ணச்சு, சாந்திபுரி மகர்ஷிக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லச்சு, மகர்ஷி எனக்கு ஒன்னும் வேணான்னு சொன்னா கூட மகர்ஷியினுடைய பத்னியை போய் கேட்கிற, அவெல்லாம் ரொம்ப விரக்தா இருக்கிறாளா இருந்துட்டு இருக்கச்சு, மகர்ஷியினுடைய பத்னியை கேட்கிற, எனக்கு நீ கொடுத்து என்ன போறது, எனக்கு பொண்ணும் பொருள்லாம் ஒன்னும் வேணாம், நான் இழந்தது என்ன வரப்போறதான்னா, என் பையன் பிரபாத தீர்த்தத்துல போனா திரும்பி வரவே இல்லை, அகில சாந்தீபனி ஸ்திரமூர்த்தம் சுதம் ஆன என்பான்னு சொல்லி அதிமானுஷத்துவத்துல சொல்லி சொல்றேன். அந்த சாந்தீபனியினுடைய குழந்தை எனக்கோ போயிட்டு, எனக்கோ போன அவர் பாலனா இருந்திருக்கிற பையனை குருதட்சிணையாக போய் அந்த பிரபாச தீர்த்தத்துல போய் சமுதிரத்துக்குள்ள எங்கேயோ இருந்தது, இருந்ததை கொண்டு வந்து சமுதராஜனே கொண்டு வந்து கொடுத்து சொல்லிட்டு அந்த குழந்தைய திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்ட. இந்த விருத்தாந்தத்தை நான் கேள்விப்பட்டேன்னு தேவகிக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த தேவகி அவளுக்கும் ஒரு உள் மனசுல ஒண்ணு வரும், நமக்கு கூட வரும், நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். அந்த சாந்திபனி மகர்ஷிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண மாதிரி யாருக்கான குழந்தையே இழக்கும்படியான ஒரு பாக்கியம், அதான் பாக்கியம் போய் அது சொல்ற தௌர்பாகியம், அந்த விபரீதமான ஒரு நிலை யாருக்கான வந்ததுன்னாக்க, அந்த கண்ணன் சாந்திபனி மகர்ஷிக்கு காண்பித்து குழந்தைய கொண்டு கொடுத்த மாதிரி எனக்கு குழந்தைய யாரான கொண்டு வந்து கொடுக்க மாட்டாள, நாம பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி ஆதங்கம் தேவகிக்கு வந்திருக்கான். தேவகி பாவம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்ல, ஆறு குழந்தைய இழந்தவள். ஏழாவது குழந்தை ஏழாவது கர்ப்பம் தான் பலராமன், அவர் ரோகிணியினுடைய கர்ப்பத்துல போய் பலராமனா அவதாரம் பண்ண, எட்டாவது கர்ப்பம் தான் கண்ணன். இதுக்கு முன்ன ஆறு குழந்தைகள், அப்படியே சொர்ண விக்கிரகமாட்டம் குழந்தை, கீர்த்திமான்னு பேரு அந்த குழந்தைய பொதுதேவன் அழைத்துக்கிட்டு போறேன். நான் அந்த கம்சம் சொல்லிட்டான், ஒவ்வொரு குழந்தையும் குழந்தை பிறந்ததுன்னு அந்த குழந்தைய நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் சொல்லிட்டு கொண்டு வந்து போறேன். இந்த கொண்டு வந்து போகச்சேயே மனசே ஆகவே இல்லை, துஸ்தனுக்கு சாதுனான்னு சொல்லி அந்த சாதுக்களுக்கு எதுதான் செய்ய முடியாதது, அந்த துராத்மாக்களுக்கு எதுவானா பண்ணலாம் இப்படின்றதெல்லாம் பத்தி அங்க வேதாந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போறேன். எதிரியா இருக்கிற கம்சன் பாக்குறான், கம்சனே அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தையினால எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, இந்த குழந்தைய நீ எட்டும்போன்னு சொல்றான். அப்படி சொர்ண விக்கிரக மாட்டோம் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவன் பாக்குறான்னா அப்ப கம்சன் எதிரியா இருக்கிற அவன் கண்ணிலையும் அந்த குழந்தைகிட்ட ஒரு அபிமானம் ஏற்படுற அளவுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு இதுவா இருக்கிற ஒரு குழந்தை அது. அப்புறம் நாரதருடைய கலகத்தினால அந்த குழந்தையெல்லாம் வதம் பண்ணிட்டான், அது மொத்தத்தையும் அழிச்சு இது பண்ணிட்டான், மாய்த்து விட்டான்றது வேற விஷயம். இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய தேவகி பெற்றெடுத்தாள் என்று சொல்லும் பொழுது அந்த தேவகிக்கு அந்த குழந்தையை இழக்கும் பொழுது மனசு எப்படி இருந்தது? இந்த குழந்தை ஏற்கனவே பிரதிஜாதம் தான், அங்கீகரிக்கப்பட்டது தான், அந்த சமயத்துல ஏதோ நம்ம படிச்சா போறோன்றதுக்கோசரம் சொன்ன வார்த்தை தான். இருந்தா கூட அந்த குழந்தை ஆறு, ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா, ஆறு குழந்தைகள், அந்த ஆறு குழந்தைகளையும் நினைச்சு பார்த்துக்கிறோம். கிருஷ்ணா கிருஷ்ணராமோ சமாஸ்ராவ்ய புத்ரான் கம்ச விஹிம்சிதானே ஸ்மரந்தி கிருபணம் ப்ராஹ வைக்லவ்யாத ஸ்ருலோசனா. கண்ணில் குழம்புலமா ஜலம் அந்த ஆறு குழந்தைய நினைச்சு பார்த்துக்கிறார். அப்பா கண்ணா ராமா அந்த பலராமரையும் கண்ணனையும் பார்த்து கூட்டுட்டு சொல்லி சொல்றாடா. இப்போ அவளுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்ப ரிஷி பத்னிக்கு அந்த பிரபாச தீர்த்தத்துல என்னைக்கோ இழந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாரு. நம்ம பசங்க தானே கொண்டு வந்து கொடுத்தா, குருதட்சிணையா கொண்டு வந்து கொடுத்தா, என்னிடத்துல ஒரு பிரீத்தியா அந்த ஆறு குழந்தைகளையும் என் கண்ணில் காண்பிச்சாருனாக்கா எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. இந்த இருக்கிற குழந்தையில சந்தோஷப்படுறதுன்றது ஒரு பங்கு, ஆனா ஒரு இழந்த வஸ்து இருந்ததுன்னாக்க அந்த இழந்த வஸ்துவை எப்பவுமே மறக்கவே முடியாது. அது போயிட்டு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரிதான், ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ரூபாய் வந்திருக்கு, இப்ப இவ்வளவு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரூபாய் வந்தது தெரியாது அவனுக்கு. எந்த ஸ்டாக்ல நட்டமா போயிட்டோ அந்த நட்டமானது தான் நினைச்சிட்டு இருப்பானே தவிர லாபம் வந்ததை பார்க்க மாட்டான். அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் கூட பார்த்தோம்னா அவளுக்கு ஏதோ குழந்தைகள்லாம் நல்லா இருக்கா, அதை பார்த்து ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிறான், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, வேற விஷயம். ஒரு புத்திர சோகம் ஏற்பட்டவளா இருந்தாலுனாக்க ஒரு மூலையில அது இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கோம். ஐயோ அந்த குழந்தை போயிடுச்சு, ஒரு எண்ணம் இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த எண்ணம் தேவகிக்கு எப்பவுமே இருக்கு. ஒன்னா ரெண்டா ஆறு குழந்தைகளை இழந்தவள் அந்த தேவகி கண்ணனை பார்த்து கேக்குறாதான். இப்ப ரெண்டு வாரம் பார்த்து தேவகி சொல்றாளாம், ராம ராமா பிரமேயாத்மன்னே கிருஷ்ண யோகீஸ்வரேஸ்வர வேதாஹம் வாம் விஸ்வசிருஜாம் ஈஸ்வரம் ஆதிபுருஷம் கால வித்வஸ்த சத்வானாம் ராஜ்யாம் உச்சாஸ்திரவர்த்தினாம் பூமேர் பாராயமானானாம் அவதீர்ணோ க்ஷயாயமே யஸ்யாம் சாம் சேன பாங்கேன விஸ்வோத்பத்தி லயோதயாஹாம் பவந்தி கில விஸ்வாத்மன்னே தந்த்வாந்த்யாஹங்கதாகதிம் சிரான்மிருதசுதாதானே குருணா கிள சோதித்தோ அன்யதுஹு பிதஸ்தானாதி குரவே குருதட்சிணாஹாம் ததாபே குருதம் காமம் யுவாம் யோகேஸ்வரேஸ்வரோ போஜராஜஹதான் புத்ரான் காமஜே த்ரஷ்டுமாங்கதானே. ராமராமா பலராமர் பார்த்து கூப்பிடுறாரு. கிருஷ்ண கிருஷ்ணான்னு கண்ணனை பார்த்து சொல்லி சொல்றாளாம். இவர் ரெண்டு பேரும் பெருமாள் தானே, பெருமாளுடைய அம்சம் தானே வந்து குறைச்சு. அப்ப சொல்லச்சே, ராம ராமா பிரமேயாத்மன்னே அப்பிரமேயாத்மன்னே அளவிட முடியாததான சுரூபத்தோடையவன், யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கவன், ஆச்சரிய சக்தியை உடையவனாக இருந்திருக்கவன், உங்க ரெண்டு பேரும் என் நான் தெரிஞ்சுட்டேன் தானே, இப்ப எல்லாத்துக்கும் பக்கத்திலே தானே கேட்டு இருக்க, மகர்ஷிகள்லாம் பேசினதை கேட்டு லோகம் மொத்தத்தையும் படைப்பவர்கள் என்பதாக நான் நல்லா புரிஞ்சின்ற, நீங்க தான் ஆதி புருடர்கள் என்பதையும் புரிஞ்சின்ற நானே. கால வித்வஸ்த சத்வானாம் ராஜ்யம் உச்சாஸ்திர வர்த்தினாம் பூமேர் பாராயமானானாம் அவதீர்ணௌ க்ஷயாயமே. அப்படி இருந்திருக்கிற நீங்கள் இங்க பரித்ராணாய் சாதுனாம் விநாசாயித்த துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் சாதிச்ச விஷயத்தை சொல்லி சொல்ற, பூமேர் பாராயமானாம் பூமிக்கு பாரமாக இருந்திருக்கிற துஷ்டர்களையெல்லாம் அழிப்பதற்காக, சாஸ்திரத்தை நிலை நிறுத்துவதற்காக, தர்ம சம்ஸ்தாபன தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக நீங்க ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்போ சீரான் அப்பேற்பட்ட நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் போன சீரான் மிருத சுதான் சுதான் குருணா கிளசோதித்தோ நீங்க போய் சாந்திபனி மகர்ஷி இல்ல மகர்ஷியின் இடத்துல குருகுலத்துல அத்தியனம் எல்லாம் பண்ணுங்க. அத்தியனம் முடிச்ச பிற்பாடு குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லச்சே, என்னைக்கும் இறந்து போன குழந்தைய உன்னால கொண்டு கொடுக்க முடியா, கொண்டு கொடு அதை குருதட்சிணையா கொடுன்னு அந்த மகர்ஷி கேட்டேன். அந்த மகர்ஷி கேட்டதுக்கு அனன்யத்து பிதஸ்தானத்து குருவே குருதட்சிணாகான்னு அந்த ஆச்சாரியனுக்கு அந்த குருதட்சிணையாக அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். எந்த ஒரு அப்பாக்கோ எந்த ஒரு அம்மாக்கோ அந்த குழந்தைகள் இல்லாத போயிட்டாங்கன்னாக்க அந்த வேதனை என்னைக்கும் போகவே போகாது. அந்த மனசுல அப்படியே ஒரு வடு இருந்துதான் இருந்துட்டு இருக்கோம். அவளை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. ததாமே முருதமே குருதங்காமும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்துட்டு இருக்குப்பா. வேற யாராலையும் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாது. உங்க ரெண்டு பேராலதான் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும். உங்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நானு போஜராஜகதான் புத்திரன் காமையே திரட்டுமாகதானே. என்னுடைய ஆறு பிள்ளைகள் போஜராஜனாக இருக்கிற கம்சனாலே கொலை பண்ணப்பட்டவர்கள், அந்த ஆறு பிள்ளைகளையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவளை என் கண்ணதை கொண்டு நிறுத்த முடியுமா? இது தேவகி என்னுடைய ஆசை. என்னடா இப்படி எல்லாம் கூட ஒரு ஆசை வருமா? ஏன்னா சாத்தியமான விஷயத்தை தானே கேட்கணும். அசாத்தியமான விஷயத்த கேட்டா எப்படி நடத்துறது? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அம்மா அப்பா சொல்றதெல்லாம் என்ன பண்ண முடியும்? மெஞ்சு போனா அவ ஆசைப்படுறேன்னாக்கா ஒரு பட்டணம் பண்ணி கொடுக்கலாம், பலகாரம் பண்ணி கொடுக்கலாம், என்னன்னா எங்க ஏன்னா ஒரு பக்கத்து இருக்கிறோம் ஒரு கோவில் இருக்குன்னா கோவிலுக்கு ஆயிடுச்சு போலாம், எதனா பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருந்து அவர் காஞ்சிபுரம் தாத்தா சார் தான். அவருடைய பசங்கள்லாம் அவரிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்த. இது நான் சொல்றது சுமார் ஒரு 30 வருஷம் காலம் முன்ன, 30 வருடம் இன்னும் மேலேயே இருக்கலாம். நான் காஞ்சிபுரம் போன புதுசுல 86-87 நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு நாள் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போனேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கும்பல்லாம் கிடையாது, ரொம்ப ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கோம். ரெண்டு பேர் ஒரு வயசான கிழவர், அந்த அவரும் காஞ்சிபுரம் தாத்தாச்சார் தான். அந்த வயசான கிழவரை ரெண்டு பேரும் தோல் தூக்கிட்டு போறார். அந்த மாடி அந்த இதுக்கு மலையில ஏழைச்சி அந்த 24 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு அவரால் கிழவரால் ஏற முடியாது. அவர் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கிழவர் அப்படியே தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு போய் அந்த பெருமாளுக்கு சேவை பண்ணி வச்சார். அந்த மலையில போய் வரதனை சேவிச்சார். இந்த ஜனம் அப்படியே கண்ணில் தாரதாரையா ஜலம் வருது அவருக்கு. அப்படி அந்த தேவ பெருமாளை சேவிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். இறங்கின பிற்பாடு எங்க சித்தியா அவரும் தாத்தா சார் அவர் அவரை பார்த்து விசாரிச்சு என்ன பா சௌக்கியம் இருக்கா என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்புறம் போன பிற்பாடு அவர் பேர் சொன்னார், அப்பாவுக்கு கேன்சர், உடம்பு ரொம்ப முடியாத இருந்துட்டு இருக்கு. அவர் ஆசைப்படுறது பெருமாள் வரதன் மூலம் வர சேவிச்சுட்டு வரணும்டா, அதுக்கு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக அவருக்கு சேவை பண்ணி வச்சுட்டு அழைச்சிட்டு வரேன்னு. அது எனக்கு இன்னைக்கும் அப்படியே மனசுல இருந்துட்டு இருக்கு அவ பண்ணது. அந்த மாதிரி நாம எதனா அப்பா அம்மா கேட்டாங்கனாக்கா அவளுக்கு எதனா ஒரு சின்ன சின்னதா வேணா உபகாரம் பண்ண முடியும். நம்மளால முடிஞ்சது என்னைக்கோ போன குழந்தைய திரும்பி கொண்டு வந்து காமி அப்படின்னு தேவைக்கு கேட்டா அது நம்மளால முடியுமான்னு. அது யாரால என்ன முடியுமோ அதுதான் அவளும் கேட்பா. முடியாதவாளை போய் அவ கேட்க மாட்டான். தேவகிக்கு தெரியும் பலராமராலையும் கண்ணனாலையும் அந்த குழந்தைய மறுபடியும் இவருக்கு காண்பிக்க முடியும்ன்றது அவருக்கு தெரியும். ஆகையால அவரை பார்த்து கேட்கிறான். கண்ணா இவா ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிறாளாம். உடனே இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டார். அந்த ரெண்டு குழந்தையும் பாத்தாள லோக்கத்துல இருந்துட்டு இருக்கான். ஏவம் சஞ்சோஜிதோ மாத்ரா ராமகிருஷ்ணோ குருத்வகம் குருத்வக ரசாதலம் விவிஷத்து ஏகமாயா முப்பா. அந்த பாத்தாள லோக்கன்றது எங்கேயோ இருக்கு கீழே இருந்துட்டு இருக்கோம்லயோ அதுக்குள்ள நுழைஞ்சு போயிட்டானா, அந்த ரசாதலத்துல போயிட்டானா. அங்க பலி சக்கரவர்த்தி ஆண்டுட்டு இருக்கு. அந்த பலி சக்கரவர்த்தி ஆனந்து இருக்கிற இடத்துல பாத்தாளத்துள்ள போன உடனே பலராமரும் கிருஷ்ணனும் இங்க வரையர் வந்த உடனே பலி சக்கரவர்த்திக்கு அவருக்கு தெரியும் அவர் பரம பாகவதரா இருக்க முடியனால இவா ரெண்டு பேரும் சாட்சாத் எம்பெருமான் தான். அவதாரத்துல கண்ணனாவும் ராமனா பலராமனாகவும் அவதாரம் பண்ணி இங்க எழுந்துள்ளிருக்கா அப்படின்றத அவ பாக்குற. பார்த்த உடனே பெரிய ஒரு சந்தோஷம். அவருக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ண தத்தர்சனாக்லாத பரிப்ளுதாசயா சத்யா சமுத்தாய நனாம சான்மயா. இப்படி பெரியவாளை பார்த்த உடனே பெருமாளை பார்த்த உடனே பார்த்த உடனே சேவிக்கணும், அதுதான் ஒண்ணு. அப்புறம் இங்க வரட்டும் அங்க வரட்டும், இங்க அழுக்கு இல்லாத இருக்கட்டும், இங்க தண்ணி இல்லாத இருக்கட்டும், தூரம் போய் சேவிப்போம் அப்படின்றதுலாம் இல்ல. எப்ப பாக்குறமோ பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணுமா. அவர் கண்ணனை பார்த்தார், பலராமரை பாக்குறாரு, ரெண்டு பேரையும் பார்த்த உடனே விழுந்து சேவிக்கிறேராம். அவர் போய் உயர்ந்து ஒரு ஆசனத்துல எழுந்தருளை பண்ணி அவருடைய திருவடிய தீர்த்தம் சொல்ற, ததார பாதார பாதா பவனே ஜலம் சபிருந்த பிரம்ம புனாத்யதோம்புஹி. இதுதான் இந்த இடத்துல அங்கங்க பாகவதத்துல சொல்ற திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை பாகவதத்துல சொல்ற மாதிரி எங்கேயுமே சொல்லல, அப்படி அங்கங்க சொல்லி சொல்ற. அது பலிச்சக்கரவர்த்திக்கு தெரியும் பெருமாளுடைய திருவடியினுடைய மகிமை என்னன்றது அவருக்கு தெரியும். அந்த திருவடி சம்ஸ்பர்சம் ஏற்பட்ட ஒரு தேவை. அவர் கண்ணனும் பலராமரும் வந்த உடனே அவர் பெரிய ஆசனத்துல உட்காந்துச்சு. அவருக்கு பெரிய தங்க தட்டுல அவர் திருவடியை எழுந்தவள பண்ணி அந்த திருவடியில தீர்த்தம் சேர்த்து தன்னுடைய திரு கைகளால வெள்ளி தங்க சொம்பால திருவடியில தீர்த்தம் சேர்த்து அந்த பசிபாத தீர்த்தத்தை தள்ள புரட்சிச்சின்றான். பெருமாள் ரெண்டு பேரும் பிரதர்சனம் பண்ணிட்டு தான் தள்ள புரட்சிச்சின்றான். தான் தள்ள புரட்சிச்சின்றதோட மாற்றம் இல்ல, அங்க தன் குடும்பத்தை சேர்ந்தவன் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் கூட்டு வா வா வான்னு பேர் சொல்லி கூட்டு அத்தனை பேருக்கும் அந்த திருவடி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்றான். ஸ்ரீபாத தீர்த்தத்துல முதல்ல விசேஷமே வாங்கிட்டே பார்த்தோம்னா முதல்ல தள்ள புரோட்சிச்சிருவான், அப்புறம்தான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடுவான். ஆகையால அந்த புரோக்ஷணம் இருக்க திருவடி தீர்த்தத்தினுடைய புரோக்ஷணத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி பாகவதத்தை மாறிடி சொல்ற. சமர்ஹயாமாஸ ததௌ விபூதிபிஹ மஹார்ஹ வஸ்த்ராபரணானுலேபனைஹ. அவருக்கு எப்படி எப்படி எல்லாம் பூஜை பண்ணுமோ அவ்வளவு விஸ்தாரமான பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பலி சக்கரவர்த்தி பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணா ரெண்டு பேரையும் தோந்த நமோ அனந்தாய பிரகதே நம கிருஷ்ணாய வேதசே சாங்கயோக விதானாய பிரம்மணே பரமாத்மனே. அவருக்கு தெரியாதண்ணா அவன் தான் கண்ணன் தான் அனந்தனாக எழுந்துள்ள இருக்கார். அபரிச்சேத்தி அனந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்ன, அதாவது அளவில்லாதவன் அர்த்தம். அளவில்லாததுன்றதுக்கு இந்த காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா காலத்திலயும் இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இந்த தேசத்துல இருந்துட்டு இன்னொரு தேசத்துல இல்லைன்றது இல்லாத, இப்ப நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா இன்னொரு ஊர்ல இல்ல, ஒரே சமயத்துல எல்லா ஊர்லயும் தான் இருக்கணும், எல்லா பெருமாளையும் தான் செய்யணும், நான் செய்ய இருக்கு நம்மளால முடியுதுன்னு இல்ல, அப்படி இல்ல. இந்த தேசத்துல இருந்துட்டு இன்னொரு தேசத்துல இல்லைன்றது இல்ல, இந்த வஸ்துல இருந்துட்டு இன்னொரு வஸ்துல இல்லைன்றது இல்லாமல் இப்படி அபரிச்சேத்தினாக எல்லா இடத்துலயும் நீக்க வர நிறைந்து இருந்துட்டு இருக்கிறன்றதுதான் அனந்த சப்தத்தினால சொல்லி சொல்றது. அப்படி அந்த அனந்தன சப்தத்தை சொல்லி பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றாரு பலி சக்கரவர்த்தி. இப்படி அவர் தான் எல்லாமே இருந்திருக்கேன்னு தரிசனம் வாம் விபூதானாம் துட்பா பஞ்சாபியதுர்லபம். உங்க ரெண்டு பேரையும் சேவிக்கிறதுன்றது அது என்ன சாமான்யமான விஷயமா? இது உங்க ரெண்டு பேருடைய தரிசனம்ன்றது துஷ்பிராபம் சாதாரணமாக அடையக்கூடியது இல்லை. இது உங்க ரெண்டு பேருடைய தரிசனம்ன்றது மகர்ஷிகள்லாம் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி கூட கிடைக்காததாக இருந்துருக்கு. கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் வியாக்கியானத்துல ஆரம்பத்துல சொல்ற அவதாரிக்கையில சொல்லிச்சு, சகல மனுஜ நயன விஷயதாங்கதான்னு சொல்லி சொல்ற. ஒரு அதி சுத்திரமாக இருந்துருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய கண்ணுக்கும் விஷயமாக இலக்காக இருக்கிறவர், அவளாலையும் சேவிக்க முடியாத பெருமாள் எழுந்தருள் இருக்காருனாக்க அந்த பெருமாளுடைய சௌசல்யம், பெருமாளுடைய வாத்சல்யம், பெருமாளுடைய காரண்யம் இது எல்லாம் வெளிப்படுகிறது இந்த அவதார திசையிலன்றத எம்பெருமான் தான் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். இப்படி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நான் என்ன பண்ணட்டும் உங்களுக்கு? எப்படியெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி வைக்கிறான்றதெல்லாம் பத்தி சொல்லி சொல்ற. இதமித்தம் இது பிராய சேவ யோகேஸ்வரன், அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றது இப்படி இது இப்படி என்று சொல்ல முடியாதபடி பெருமாள் நமக்கு அனுகிரகம் இரனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணட்டோம் உமக்கு? உம்முடைய நியமனம் என்ன என்று பலி சக்கரவர்த்தி அவரை பார்த்து கேட்கிறாராம், பெருமாளை பார்த்து கேட்கிறாராம். ஸ்ரீ பகவான் உவாச, பெருமாள் சொல்ற அதுக்கு, ஆசன் மரீதே ஷட் போத்ராஹம் ஊர்ணயாம் பிரதமயம் தரே தேவாஹ கஞ்சஹசுஹு வீக்ஷ ஸ்ருதாம் யபீதும் உத்யதம். இப்போ கச்சப பிரஜாபதினு எழுந்துள்ளிருந்த அதுல மன்வந்தரங்கள், இப்ப நம்ம நடக்கிறது வந்து வைவஸ்வத மன்வந்தரம்ன்றது, இப்ப நடக்கிறது சங்கல்பம் சொல்லிக்கிறதே வைவஸ்வத மன்வந்தரே, கல்லவுக்கு பிரதம பாதை ஜம்போத்வி பேன் எல்லாம் நாம சொல்லிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கால சாயம்பவ மன்வந்தரம்ன்றது முதல் மன்வந்தரம். அந்த மன்வந்தரத்துல மரீசி பிரஜாபதி மரீசி எழுந்திருந்தே அந்த மரீசிக்கு மனைவி இருந்த, அந்த மனைவி இருந்ததுல ஷட்புத்திராக ஆறு பிள்ளைகள் இருந்தனராம். அவ என்ன பண்ணான்னா, அந்த அவள்லாம் வந்து சரஸ்வதியோட பிரம்மா ஒன்னா இருக்கச்சு, அந்த பிரம்மாவை பார்த்து பரிகாசம் பண்ணாலும், இந்த பரிகாசம் பண்ணதுனால சபிச்சுட்டேரா பிரம்மா, அவளுக்கு அசுர இது வந்துடும். தேனாசுரி மகன் யோனிம் அதுனாவத் ஜகன்மண கிரண்யகசிபோர் ஜாதா நீதாஸ்தே யோக மாயா. அசுரபாவத்தினால இவா நீ அசுரனா பிறக்கக்கூடாதுன்னு பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சுட்டு கிரண்யகசிபுக்கு ஆறு பிள்ளைகளா அவ பிறந்தாளாம். அந்த அந்த ஆறு பிள்ளைகள் தான் அசுரத்துல, அசுர குலத்துல பிறந்த ஆறு பேர் தான் தேவகியினுடைய ஆறு கர்ப்பத்துல தேவக்கியா உதரே ஜாதா ராஜன் கம்ச விஹிம்சிதாக. அப்ப தேவகியினுடைய சக்தி கொண்டா தேவகியினுடைய குழந்தையா பிறந்து அதுக்கப்புறமா கம்சனாலே கொல்லப்பட்டனர். அதாவது அவளுக்கு அசுரத்துவம் ஏற்பட்டது. அசுரத்துவம் எப்படி ஏற்பட்டதுன்னா கிரண்யகசிப்பனுடைய பிள்ளையாக பிறந்ததுனால, கிரண்யகசிப்பனுடைய பிள்ளையா பிறந்தவாள் யோகமாயினால அந்த குழந்தைகள்லாம் தம்பிடவே இல்லை, அப்படியே போயிட்டு வந்த ஆறு குழந்தையும். அப்புறமா சத்தியகுண்டா தேவகியினுடைய கர்ப்பத்துல பிறந்து குழந்தையா வந்தான்னு சொல்லி சொல்ற. இப்ப இவ ஆறு பேரும் போயிட்டார். சாத்தான் சோஜயன் ஜாத்மஜானு சுவாஸ்தியாசதேந்திகம் இதையே தான் பிரணேஷ்யா மகா மாதசோகா பண்ணுத்தையே. இப்ப இந்த ஆறு குழந்தைகளை இழந்ததுனால எங்க அம்மா ரொம்ப துக்கப்பட்டு, ஆகையால இப்ப இந்த தேவகியினுடைய கர்ப்பத்துல பிறந்ததுனால பாப விநிர்மோகம் வந்து அந்த ஆறு குழந்தைகளுக்கும் அசுரனாக பிறக்க முடியாத ஒரு பாபம் வந்ததோ, அது வந்ததோ இல்லையோ, ஒரு சாபம் இருந்தோ இல்லையோ, அந்த சாபத்தில இருந்து விமுக்தி அடைந்து அவ எல்லாரும் இந்த இடத்துல இந்த பாதாளத்துல இருந்துட்டு இருக்கா. எங்க அம்மா இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஸ்மரோ கீதா பரிஷ்வங்கா பதங்கா சுத்ரபக்ரணி கடிமே யத் பிரசாதேன இதையேதான் பிரணேஷ்யாமஹா மாத்ருஜோ சோக புண்ணுத்தையே சோகா புண்ணுத்தையே. இங்கேருந்து அவளை நான் அழைச்சிட்டு போறேன், நானு அழைச்சிட்டு போறது எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை போக்கடிப்பதற்காக. ததஹா பாப விநிர்முக்தா லோகம் யாத்யந்தி விஸ்வராக, அதுக்கப்புறமா அந்த பாப்பத்திலேருந்து விடுபட்டவர்களாக மோட்சத்தை அடைய போறார்கள், ஆகையால அவளை இங்கிருந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாம். சொன்ன பிற்பாடு அங்க சொல்லி சொல்ற, மரோத்கீதாஹம் பரிஷ்வங்கா பதங்கா சுத்ரபு கிருணி சடிமே யத் பிரசாதேன புனர்யாசியந்தி சத்கதிம். அவெல்லாம் நல்ல கதிய இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டவர்களாக ஆக போறாருன்னு சொல்லி சொல்ற. அதனால என்னுடைய மமகதியும் யாசியந்தின்னு சொல்லிட்டு ஸ்மரசெய்வ ஸ்மரன்ற இவாளுக்கு ஆறு பேருக்கும் ஆறு பேரு. அந்த ஸ்மரன்றது கீர்த்திமான்றது பேரு, ஸ்மரனுக்கு கீர்த்திமான் பேரு. அந்த கீர்த்திமந்தனாக இருந்திருக்கிற பிரதமம். அடுத்தது உத்தீனன், பரிஷங்கன், பதங்ககா, க்ஷுத்ரபகு, கிருணி என்பதாக அவ ஆறு பேரு பேருக்கு அவ ஆறு பேரையும் நான் இங்கிருந்து அழைச்சிட்டு போறேன். யுத்யுக்தாவாதான் சமாதாய இந்திரசேனே நம் பூஞ்சிதோம் உணர்வாதவதி மேத்யம். அவ ஆறு பேரையும் அழைச்சிருந்து துவாரகாபட்டினத்துக்கு வந்து சேர்த்தாளா. அம்மா எதிர நீ இழந்த ஆறு பசங்களும் துவர்கா பாரு அப்படின்னா, தான் திருஷ்டா பாலகாம் தேவி புத்திர ஸ்னேகஸ்னீ பரிஷ்வஜாங்கமாரோப்ய மூர்த்தன்யாஜிகிருத பீஷ்ணசா. அந்த ஆறு குழந்தைகளையும் தேவிக்கு பார்த்து மடியில் வச்சுட்டு உச்சி மோந்து அந்த குழந்தைகளை கொஞ்சரானா. அப்போ அப்பாயஸ்தனம் பிரீத்தியா சுதஸ்பர்ஷ பரிசுதம் மோகிதா மாயையா விஷ்ணோ யயா சிருஷ்டி பிரவர்த்தே. நான் என்ன பண்ற காரியம்னு தெரியலையா, அவ்வளவு பெரிய குழந்தையாட்டம் கூட சின்ன குழந்தையாட்டம் பாவிச்சுட்டு அதுக்கு சன்னிபானம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லச்சு. இது வெறும் சன்னமில்ல, அமிர்தத்தையே அவளுக்கு அவளுக்கெல்லாம் அவ கொடுத்து வச்சு பானம் பண்ணும்படியாக போனாக்க என்ன, அந்த நாராயணாங்க சம்ஸ்பர்ஷ பிரதிலப்தாத்ம தரிசனாக இவா இருந்த ஆறு இடம் இருக்குன்றது வேற விஷயம். அதே இடத்துல அதே தேவகியினுடைய வயசுலதான் கண்ணனும் அவதாரம் பண்ணினேன். இப்ப இந்த கண்ணனுடைய அவதாரத்தினால பரிசுத்தமாக இருந்திருக்கிற அந்த தேவகியினுடைய கர்ப்பம், அதுல அந்த தேவகியினுடைய திருவயிற்றுல இவாளும் இருந்தவாளாக இருந்தபடினால அது முன்ன பின்னன்னு கேசவன் தவிர எமரே எழுபிறப்புன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் வந்து கேசம் பகவான் பக்தி உடையவனாக இருந்தான்னாக்க இவாளுக்கு மின் ஏழு தலைமுறைகள், பின் ஏழு தலைமுறை, இவன் பதினஞ்சு தலைமுறைக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிருக்கிறதுனால இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால பகவத் சம்பந்தம் அவளுக்கும் ஏற்பட்டு அந்த பவான் அதனால அவளுக்கு வந்து மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுத்தாராம். இப்படி தேவிக்கு அம்மாவனுடைய ஆசைய பெருமாள் நிறைவேற்றி வச்ச அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம்னு சொல்ற. ஏவம் விதான்யத்புதானி கிருஷ்ணஸ்ய பரமாத்மனஹ வீர்யாண்யனந்த வீர்யஸ்ய சந்த்யனந்தானி பாரத. இம்மாதிரியாக கண்ணனுடைய அற்புதமான செயல்கள் எத்தனையோ இருக்கின்றன, அதெல்லாம் சொல்லி முடியாது. ஆகையில இத சில சிலதை மாத்திரம் நான் சொல்றேன்னு மகர்ஷி இவருக்கு சொல்றேன். பரீட்சித்த மகாராஜாக்கு இந்த இடத்துல இவ்வளவு விஸ்தாரமா நாம இத்தனை உபன்யாசங்களா பார்த்த விஷயத்துக்கு பலஸ்ருதி சொல்லிருக்கேன். இந்த அத்தியாயத்துக்கு பலஸ்ருதி சொல்லிருக்கேன். எல்லா இடத்துல எல்லாம் பலஸ்ருதி சொல்ல மாட்டேன். இங்க பலஸ்ருதி என்னன்னா, எய்தம் அனுசரணோ தீஸ்ராவையே முராரே சரிதம் அமலகீர்த்தேர் வர்ணிதம் வியாசபுத்திரை ஜகதகம் பீதலம் சத்பக்த சக்கர்ணபூரம் பகவதி கிருதசித்தோ யாதி தத்க்ஷேமதாம. எய்தம் அனுசரணோதி ஸ்ராவயேத்வா முராரேஹே சரிதம். இப்படி கிருஷ்ணனுடைய அற்புதமான லீலைய இந்த குருக்ஷேத்திரத்துல நடந்ததுல இருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் யார் இத கேட்கிறாளோ, யார் கேட்கும்படியாக பண்றாளோ, யார் சொல்றாளோ, அமலகீர்த்தே வர்ணிதம் வியாசபுத்திரை. வியாசபுத்திரராக இருந்திருக்கிற பராசரர் சுக்கர் மகர்ஷி அவர்களாலே வர்ணிதமாக சொல்லப்பட்டதாக இருந்திருந்த கிருஷ்ணன் கண்ணனுடைய ஒரு அகடித கடனா சாமர்த்தியங்கள் லீலைகள் இது யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு தத்பக்த சத்கர்ணபூரம். கண்ணனுடைய பக்தர்களுக்கெல்லாம் கர்ணபூரமாக காதுக்கு இனிமையாக காதல அமிர்தம் பாய்வது போல இருந்ததுன்றது இருக்கு. அத பகவதி கிருதசித்தாம். இப்படி பெருமாளிடத்துல ஒரு பக்தியோடு கூட இருக்கிறவா யாதி தக்ஷேமதாம, சகன க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற அவருடைய ஸ்தானத்தை அந்த சீவைகுண்டத்தை பரமபதத்தை அடைகிறார்கள்னு ஒரு அற்புதமா பலஸ்ருதியோட முடிக்கிறார். நாமளும் இந்த எம்பிரமானுடைய கண்ணனுடைய அற்புதமான லீலைகளை பிரசாந்தங்களை மார்கைகள்லாம் சொன்ன அப்படி நாமளும் சொல்லியும் கேட்டோம் அனுபவித்து அந்த சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான எம்பெருமானுடைய திருவடிகளை நாமளும் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்திலிருந்து விடைபெறுகிறேன். நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் இந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால ஏற்படணுன்றத மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிகார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.